వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్య వద్యో మే సన్నిధత్తాం సదా హృది వేదాంత లక్ష్మణమునే ప్రాప్త వేదాంత సంపదే శ్రీమతే చతురామ్నాయ నృసింహ గురవే నమః శ్రీశైలవంశకలశోదధి శీతభానో శ్రీతాతయార్య నరసింహ గురూత్తమాభ్యాం సంప్రాప్తమంత్రవరబోధమహం వరేణ్యం శ్రీకృష్ణ తాతయ గురుం శరణం ప్రపద్యే. అంగీషాన్వయ బుద్ధవారిధి విధు శ్రీరంగనాథాహ్వయాత్ తాతాదాప్తమనుం నృసింహబుధరాజ్ఞస్తాత్మరక్షాభరం విద్వన్మాతుల కృష్ణతాతయ గురోః ప్రాప్తాగమాం తద్వయం శ్రీమద్వేంకటదీక్షితం బుధమణిం వందే శమావ్యాకరం. మధురగవ్యాళ్వార్ అనుగ్రహித்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தை பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் பிரபந்தம் அப்படின்றது பற்றி முதல்ல ஒரு குறிப்பு, அதுக்கப்புறம் பிரபந்தகர்த்தா, பிரபந்தத்தோட விசேஷம், ஆச்சாரிய சிஷ்யபாவம் முக்கியம். அதனால் ஆச்சாரியருடைய லட்சணம் என்ன, சிஷ்யனுடைய லட்சணம் கடமைகள் என்னென்ன, இவற்றையெல்லாம் பரஸ்பரம் நிறைவேற்றினார்களா அப்படின்றத பற்றியும், பிரதிபாசுரம் அர்த்தத்தை சங்கிரகித்து அதில் இருக்க தாத்பரியத்தை பார்ப்போம். முதலில் பிரபந்தம். கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற இந்த பிரபந்தம் முதலாயிரத்தின் சரம பாகமாகும். கண்ணினுள் சிறுத்தாம்பு என்னும் வார்த்தைகளில் தொடங்குவதால் முதற்குறிப்பு அப்படின்ற ஒரு இலக்கணத்துக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளே இதன் பெயராயிற்று. எவ்வாறு திருப்பல்லாண்டு அமலநாதிபிரான் ஆகியவை போல இது அந்தாதி நடையில் இயற்றப்பட்டது. இதில் உள்ள 11 பாசுரங்களில் முதற் 10 பாசுரங்களில் தமது ஆச்சாரியரிடம் தாம் கொண்ட தாஸ்யம், தாம் பெற்ற நன்மை மற்றும் தமது ஆச்சாரியரான நம்மாழ்வாருக்கு தாம் செய்த சுஷ்ரூஷை, ஆச்சாரிய பிரபாவம் பரப்புதல் ஆகியவை கூறப்பட்டன. கடைசியும் 11 பாசுரமுமான பலஸ்ருதியில் தம் ஆச்சாரியரின் கிருதிகளை அனுசந்தானம் செய்பவர்க்கு வைகுந்த பிராப்தி கிடைக்கும், தாங்கள் வசிக்குமிடமே வைகுந்தமாக ஆகும் என்கிறார். வைகுந்தத்தில் எந்த விதமான அனுபவத்தை அனுபவம் இவர்களுக்கு கிடைக்குமோ அந்த அனுபவம் இந்த லோகத்தில் இவர்கள் வசிக்கும் இடத்திலேயே கிடைக்கும் என்கிறார் மதுரகவி ஆழ்வார். இந்த பிரபந்தம் முழுவதும் ஆச்சாரியரை பற்றியும் சிஷ்யனின் கடமையை பற்றியதும் ஆகும். திருமாலிடம் பக்தி பூண்டு அவனையே ஸ்தோத்திரம் செய்த ஆழ்வார்களின் அருளிச் செயல் திவ்ய பிரபந்தமாகும். அப்படி இருக்க ஆச்சாரியரை பற்றியது எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்படலாம் எனும் சந்தேகம் எழுகிறது. அதற்கு சமாதானமாக கீழ்வருமாறு சொல்லலாம். யோகக்ஷேமார்த்தம் லோகோத்தரணார்த்தம் எம்பெருமான் தானே அவதாரம் செய்கிறான். இவ்வவதாரங்கள் மிக அரிதாக நிகழ்பவை. ஆதலால் தன் அடியார்களான நித்தியசூரிகளை பூவுலகில் அவதரிப்பித்து அவர்கள் மூலம் எல்லோரையும் உஜ்ஜீவிப்பிக்கிறார். பகவானை அடைய பலகாலம் தபஸ் முதலிய உபாசனங்களை செய்தல் வேண்டும். அது சிரமசாத்தியம் அல்லது அசாத்தியம். ஆனால் ஆச்சாரியரை ஆசிரியத்தால் சுலபமாக நம் எண்ணம் நிறைவேறும். ஏனெனில் ஆச்சாரிய தாசியம் பகவத் தாசியத்துக்கு சமமானது. கீழ்கண்ட ஸ்லோகம் இதையே காட்டுகிறது. சக்ஷுர்கம்யம் குரும் தியத்வா சாஸ்திரகம்யம் து யஸ்மரேத் கரஸ்தம் உதகம் தியத்வா தனஸ்தம் அபிவாஞ்சதி. அதாவது கண்ணுக்கு எதிரில் தெரியும் ஆச்சாரியரை விட்டுவிட்டு சாஸ்திரத்தால் மட்டும் அறியப்படக்கூடிய பகவானை எவன் நினைக்கிறானோ அது எப்படி என்றால், கரஸ்தம் உதகம் தியத்வா கையில் இருக்கிற குடிப்பதற்கு வேண்டிய ஜலம் தன்னிடம் இருப்பதை தியத்வா விட்டுவிட்டு கனஸ்தம் உதகம் அபிவாஞ்சதி, மேகத்தில் இருக்கிற தண்ணீர் தனக்கு எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது அதை போல உள்ளது. இது சுலபம் து குரும் தியத்வா துர்லபம் யஹ உபாஸ்தே பத்தம் தியத்வா தனம் மூடோ குப்தம் அன்வேக்ஷதே க்ஷிதௌ. சுலபமாக இருக்கும் வழிகாட்டக்கூடிய குருவை விட்டுவிட்டு ஆச்சாரியரை விட்டுவிட்டு துர்லபமான வேற ஒரு மார்க்கத்தை எவன் அடைகிறானோ அவன் மூடகா முட்டாள். ஏனென்றால் பத்தம் தனம் தியத்வா தியத்வா விட்டுவிட்டு எதை விட்டுவிட்டு பத்தம் தனம் தன் கையில் இருக்கிற தனத்தை விட்டுவிட்டு குப்தம் அன்வேக்ஷதே க்ஷிதௌ. க்ஷிதௌ பூமிக்கடியில் குப்தம் மறைந்திருக்கிற புதையலை எவன் ஒருவன் அன்வேஷத்தை எதிர்பார்க்கிறானோ, தன் கையில் எது சுலபம், தன் கையில் இருக்கிற தீர்த்தத்தை உடனே தாரசாந்திக்காக சாப்பிடுவது அது முறையா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து மேகத்திலேருந்து வருஷம் பண்ணி அந்த தீர்த்த கீழே விழுந்து அது பூமியில விழுந்து அது என்ன அணுகல் இருக்கோ தெரியாது நமக்கு, அதெல்லாம் தெளிய வச்சு சாப்பிடுறதுன்னு எவ்வளோ கஷ்டம் அது. அந்த மாதிரி பண்ணாம எதிர இருக்கிற குருவை விட்டுட்டோ சாஸ்திரங்களால் மட்டுமே அறியப்படக்கூடிய பகவானை நேருக்கிறே நான் உபாசிக்கிறேன் அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அது. அதே மாதிரி கையில இருக்கிற தனத்தை விட்டுட்டு பூமியில் இருக்கிற புதையல் அதை தோண்டி எடுப்பது எவ்வளோ கஷ்டம். அதனால் ஆச்சார சுலபமாக நாம் செய்யக்கூடியது ஆச்சாரியரை ஆசிரயிப்பதொன்றே. எம்பெருமானிடத்தில் உள்ள ரூபம் குணம் விபூதி இவைகளை கூறும் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தில் சேருமானால் பகவத் சம்பந்தமுள்ள அதாவது பகவத் அம்சங்களான ஆச்சாரியர்கள் அதாவது ஆழ்வார்கள் விஷயமான பிரபந்தங்கள் ஏன் சேர்க்கப்படக்கூடாது என்பதே இதற்கு காரணம். இவ்வாறே இராமானுஷ நூற்றந்தாதி திவ்ய பிரபந்தத்திலும் பிள்ளையந்தாதி தேசிக பிரபந்தத்திலும் சேர்க்கப்பட்டன. இந்த பிரபந்தம் திருவாய் மொழியின் சேஷமாகையாலே திருக்கோயில்களில் மட்டும் அதுவும் திருவாய்மொழி சேவிக்கையில் சேவிக்கப்படுகிறது, வீதிகளில் சேவிக்கப்படுவதில்லை. சுவாமி வேதாந்த தேசிகரும் தமது திராவிட பிரபந்தமான அதிகார சங்கிரகம் பாசுரம் இரண்டில் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இவ்வாறாக ஆரம்பித்து தன்மையாக்கில் என்னும் பூர்வார்த்தத்தில் உள்ள 10 விஷயங்களால் கண்ணினுள் சிறுத்தாம்பின் முதல் 10 பாசுரங்களின் பொருளை முறையே விளக்கியுள்ளார். முதல் 5 பாசுரங்களில் ஜீவர்களுக்கு எம்பெருமான் விஷயத்தில் உள்ள அம்சங்கள், அடுத்த 5 பாசுரங்களில் ஜீவர்கள் விஷயத்தில் எம்பெருமான் செய்யும் செயல்கள் ஆக இவை எம்பெருமானுக்கும் ஜீவர்களுக்கும் உள்ள சம்பந்தங்களை எடுத்து காட்டுகின்றன. இந்த கிரந்தத்தின் பாசுரங்களில் காணப்படும் விஷயங்கள் சுருக்கமாக பிரதிபாசுரத்தில், பாசுரம் ஒன்று, கண்ணனை ஆசிரயிக்காமல் குருகூர் நம்பியை வேண்டினது. பாசுரம் இரண்டு, அவர் கட்டாட்சிக்க அவரை முதற்கவியார் ஆசிரயித்தது. பாசுரம் மூன்று, அவருக்கு சுஷ்ரூஷை செய்தது. பாசுரம் நான்கு, அவர் இவருக்கு சகலவித பந்துவாய் விளங்க முன்வந்தது. பாசுரம் ஐந்து, அதனால் இவருக்கு சாம்சாரிக மற்றும் தேவதா விஷயப்பற்று அற்றுப்போனது. பாசுரம் ஆறு, வருங்காலத்தில் விடாதபடி அவருடன் சம்பந்தம் திருடமாக ஏற்பட்டது. பாசுரம் ஏழு, கடந்த காலத்தில் தான் செய்த வினைகளை எல்லாம் அவர் விளக்கினது. பாசுரம் எட்டு, நான்கு தமிழ் வேதங்களை பாடி அருளினது. பாசுரம் ஒன்பது, திவ்ய பிரபந்தங்களின் மூலம் சர்வ வேதங்களையும் ஓதின தமக்கு தத்துவ ஹித புருஷார்த்தங்களும் தெளியப்பெற்றது. பாசுரம் பத்து, மிக நீச்சர்களையும் கிருபையினால் திருத்தி பணிகொள்ளும் ஆழ்வாரிடமிருந்து அன்பே எல்லா பலங்களை அளிக்கும் என்று அறியப்பெற்றது. பாசுரம் பதினொன்று, பலஸ்ருதி, ஆச்சாரியர் மூலமாக வைகுண்ட பிராப்தி, ஐஹிகத்திலும் வைகுண்டம் போல் பேரானந்தம். கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற இந்த பிரபந்தத்தை அனுகிரகித்தவர் மதுரகவியாழ்வார். இவர் கணாதிபரான குமுதாம்ஷராய் ஆதார சக்தியில் காண்க துவாபர யுகத்தின் 863,879 ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருக்குருகூருக்கு அருகிலுள்ள திருக்கோளூரில் அவதரித்தார். நம்மாழ்வாருக்கு முந்தையது இவரது அவதாரம். அந்தனர் ஆதலால் வேதசாஸ்திரங்களை கற்று தேர்ந்து கவின்மிகு சொற்களால் பாடல்கள் இயற்றி மதுரகாரம் செய்தவர். அதனாலேயே மதுரகவி என அழைக்கப்பட்டார். இவர் ஒரு விஷ்ணு பக்தர். ஒரு சமயம் இவர் தீர்த்த யாத்திரைக்காக வடதேசம் சென்றிருந்த போது தென் திசையிலிருந்து ஒரு பெரும் ஜோதி இவரின் கண்களுக்கு தென்பட்டது. அச்சோதியை அணுக வேண்டும் என்ற ஆசையினால் இவர் உடனே தென் திசையை நோக்கி பிரயாணம் செய்தார். அந்த ஜோதி இவரை வெகு தூரம் இழுத்து வந்து கடைசியில் தாமிரபரணி தீரத்தில் உள்ள திருக்குருகூரினுள் பிரவேசிக்க செய்தது. அதற்கு மேல் அது காணப்படவில்லை. இவரும் அங்குள்ளாரை ஜோதிஷ் குறித்து விசாரித்து பின்னர் திருப்புளி மரத்தின் அடியில் யோகத்தில் அமர்ந்திருந்த சடகோபனைக் கண்டு அகமகிழ்ந்தார். சடகோபன் தன்னை விழிமலர்ந்து அனுகிரகிப்பாரோ என்ற வியசனத்தோடு இருக்கும்போது நம்மாழ்வாரும் இவரை கடாட்சி தருளினார். இந்த சந்தர்ப்பத்தில் மதுரகவியாருக்கு பொதுவாக யாருக்கும் வராத ஒரு சந்தேகம் எழுந்தது. சடகோபருக்கு செவி மற்றும் வாய்ப்புலன்கள் இருக்கின்றனவா என்பதே அது. இந்த சந்தேக நிவர்த்திக்காக கீழ்கண்டவாறு நம்மாழ்வாரை கேட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும்? அதாவது அச்சேதனத்தாலான பிரபஞ்சத்திலே பிறக்கும் அணுவான ஜீவன் அனுபவிப்பது என்ன என்பது இதன் பொருள். அதற்கு நம்மாழ்வார் பதிலளித்தார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று. பிரபஞ்சத்தில் உள்ள போக்கியங்களையே அனுபவித்து சம்சாரத்திலேயே உழன்று கிடக்கும். இவ்வினா விடையை இவ்வாறும் கொள்ளலாம். வினா, உமது தாயாரின் உடலில் பிறந்த நீர் தாய்ப்பாலையும் அருந்தாமல் உயிருடன் இருப்பது எங்கனம்? அதற்கு விடை, எம்பெருமானாகிய பரமாநத்தை புஜித்து வரும் எனக்கு அங்கே மனம் சென்று உய்தலாம். அதாவது, சதா எம்பெருமானையே தியானித்து வரும் எனக்கு சம்சார பந்தம் இல்லை. இதை கேட்ட முதலகவியாரும் உடனே சடகோபரை ஆச்சாரியராக பதித்தார். அவரும் இவரை தம் சிஷ்யனாக ஏற்றார். இதனைத் தொடர்ந்து ஆச்சாரியருக்கு பலவாறாக நித்திய கைங்கரியங்களை செய்து கொண்டு அவரிடம் இருந்து திராவிட வேதத்தினை முழுமையாக கற்று இவர் மூலம்தான் தாம் பிறவி பயனை அடைந்ததாக மொழிந்தார். ஆச்சாரியரிடம் பரமபக்தி கொண்டு அவருக்கு தாம் தொண்டு செய்ததைப் போலவே பின் வருபவர்கள் தத்தம் ஆச்சாரியரிடமும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இப்பிரபந்தம் மூலம் தெளிவித்தார். நம்மாழ்வார் திருநாட்டை அலங்கரித்த பின் திருக்குருகூர் கோயிலில் அவரது விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து உற்சவாதிகள் செய்து வைத்தார். இப்பொழுது ஏற்கனவே சொன்னபடி ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை விளக்கும் பிரபந்தம் இது. முதலில் ஆச்சாரியரின் பிரபாவத்தை விளக்கும் ஸ்ரீ சூக்திகளை சற்று கவனிப்போம். கடோபனிஷத் கூறுகிறது, ஆச்சரியோவத்தா குஷலோஸ்ய, உண்மையான வேதாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆச்சாரியர் கிடைப்பது பெரு வியப்பு. இரண்டாவது கைத்திரியோபனிஷத்து, ஆச்சாரிய தேவோ பவா, ஆச்சாரியனே மேலான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபஸ்தம்பர், தேவமிவ ஆச்சாரியம் உபாசிதா, பரவாசுதேவனை போலவே ஆச்சாரியனை தியானிக்க வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், மதங்கரிஷி முதலானோர்க்கு சுஷ்ரூஷை செய்த சபரி ராமனிடம் வேண்டாமலேயே மோட்சமடைந்தாள். பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியச்சாரிஷம், நான் கைங்கரியம் செய்த ஆச்சாரியன் திருவணிகளை அடைவேன் என்று சபரி கூறினாள். கடஸ்ருதி, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யேதே கதிதாத்யார்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ. எவனுக்கு எம்பெருமானிடம் உள்ளது போன்ற அளவற்ற பக்தி குருவினிடம் உள்ளதோ அவனுக்கு அந்த குருவால் சொல்லித்தரப்படாத பொருள்களும் தாமே விளங்கும். இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். மகாபாரதத்தில் ஏகலவ்ய விருத்தாந்தம், ஏகலவ்யனை சிஷ்யனாக ஏற்க துரோணர் மறுத்தார். அவனோ அவரை தன் மானசீக குருவாக வரித்து அவரின் உருவச் சிலையை வடித்து பூஜித்ததன் பயனாக அர்ஜுனனை மிஞ்சிய வில்லாளன் ஆனான். அடுத்ததாக யாஸ்கரின் நிறுத்தத்திலிருந்து, இது ஒரு ரிக்வேத மந்திரம். அமிர்தம் சம்பிரயச்சன் தம் மன்யேத பிதரம் மாதரம் தஸ்மேன த்ருத்யேத் கதமச்சனாக. எந்த ஒரு ஆச்சாரியன் சீடனது காதுகளில் துன்பங்களை போக்கி அமுதம் போன்ற ஞானத்தை அருள்கிறாரோ அவரையே தந்தையாகவும் தாயாகவும் எண்ண வேண்டும். அவருக்கு ஒருபோதும் துரோகம் இழைத்தல் கூடாது. கடமைகள் பலவற்றில் துரோகம் கூடாது என்பதை சிஷ்யனின் கடமை என்ற தலைப்பில் வரும் விஷயத்தில் அப்போது கவனிப்போம். இப்பொழுது ஆச்சாரியரின் லட்சணங்கள். ஆசினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே. பல நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பல நாட்கள் பல பெரியோர்களிடம் கேட்டு அதன்படி தான் நடந்து தன்னை அண்டிய சிஷ்யர்களை நல்வழிப்படுத்துதல், இதன் மூலம் பல ஆச்சாரியர்களை உருவாக்குதல். அடுத்தது குருஹு, குரு குரு என்று சொல்கிறோம் அல்லவா. குரு என்றால் அந்த பதத்திற்கு என்ன அர்த்தம்? குரு என்பது இரண்டு சொற்களால் ஆனது, ஒன்னு கு இன்னொன்று. அது சம்பந்தப்பட்ட ஸ்லோகத்தை பார்ப்போம். கு சப்தஸ்து அந்தகாரார்த்தா ருஷப்தா தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குருஹு இத்யபிதீயதே. கு என்ற சப்தமானது அந்தகாரம் இருள் என்ற அர்த்தத்தை உடையது. ரு என்ற சப்தம் தன் நிரோதகா அதை எதிர்ப்பது, அதாவது இருளை போக்குவது. என்ன இருள்? அஞ்ஞானமாகிற இருளை போக்குவது. அந்தகார நிரோதித்வாது இருளை போக்குவதால் குருஹு என்று இவர் சொல்லப்படுகிறார். நம் சுவாமி வேதாந்த தேசிகரின் வாக்கு சிலவற்றை பார்ப்போம். ஆச்சாரியர்கள் வேதமறிந்த பகவர்கள், எம்பெருமானிடம் மாறாத பக்தி கொண்டவர்கள், பொறாமையற்றவர்கள், மந்திரம் அறிந்து சர்வசாஸ்திரங்களை விளக்குபவர்கள், தன் ஆச்சாரியரிடம் பேரன்பு பூண்டவர்கள், இதிகாச புராணங்களையும் முன்னோர்களின் நல்லொழுக்கங்களையும் அறிந்தவர்கள். ஆச்சாரியோ வேத சம்பன்னோ விஷ்ணு பக்தோ விமத்சரஹ மந்திரஜ்ஞோ மந்திர பக்தஷ்ச சதா மந்திராஶ்ரய சுசீ. குரு பக்தி சமாயுக்தஹ புராணஜ்ஞோ விசேஷதஹ ஏவம் லக்ஷண சம்பன்னோ குருரித்யபிதீயதே. ஆச்சாரியர்கள் விஷயத்தில் செய்யக்கூடாதன கூடாதன என்று சில விஷயங்கள் உண்டு, அவற்றை பார்ப்போம். ஒன்று ஸ்பர்தா, அதாவது ஈட்டிக்கு போட்டியாக சொல்றா அப்படின்னு சொல்லுவார், அந்த மாதிரி இல்லை, அதான் இருக்கக்கூடாது. தானா ஒரு கொள்கையை பரப்பக்கூடாது. விப்ளவம், தானும் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களையும் குழப்புவது. மூன்றாவது விப்ரலம்பா, தனக்கு உண்மை தெரிந்திருந்தாலும் மற்றவர்களை போகாத ஊருக்கு வழிகாட்டுவது, அதாவது ஏமாற்றுவது. நம் ஆச்சாரியர்கள் இவ்வழிகளுக்கு தொலைவில் இருப்பவர்கள், இவற்றை கடைபிடிப்பவர்கள் அல்லர். ஸ்ரீ சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரம் சிஷ்யகிருத்தியாதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமகே. ஆச்சாரியனை விட மேலான மற்றொரு தேவதை உள்ளதாக எண்ண மாட்டோம் என்பதே அது. இன்னும் கீதோபதேசத்தை எடுத்துக்கொள்வோம். மகாபாரத போரின் போது பல விதங்களிலும் மருண்டு போயிருந்த அர்ஜுனனுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விஷயங்களை தெளிவுபடுத்தினார் ஸ்ரீகிருஷ்ண பகவான். இன்னும் ஒன்று, ஸ்ரீமத் ராமாயணத்தில் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிடம் பகவத் தாசியத்தை ஏற்றார். சத்ருக்னனோ பரதாழ்வானிடம் பாகவத தாசியத்தை ஏற்றார். ஏனென்றால் பரதன் திருத்தமயனார் ராமன் கூறியபடி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள் என்று கூறியபடி செய்தார். இருந்தாலும் அயோத்தியைக்கு போக மனதில்லை. இந்த பரதனை பற்றி சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் பக்தி விஷயத்தில் பரதனை பிரதமோதாகரணமாய் சாதித்திருக்கிறார். பகவத் தாசியத்தை காட்டிலும் பாகவத தாசியம் சிறந்தது என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. பரமாத்மாவை பற்றியும் அவனை அடையப் போகும் தன்னை பற்றியும் விரிவாய் விளக்கும் ஆச்சாரியரிடம் வணக்கம், ஒழுக்கம், தெரியாத பொருள்களை விஷயங்களை கேட்க வேண்டிய முறைப்படி கேட்பது, சுஷ்ரூஷை செய்தல், அடுத்தது தண்டவத் பிரணமேத் பூமௌ நிர்லஜ்யோ குரு சந்நிதௌ சரீரம் அர்த்தம் பிராணான்ச்ச சத்குருப்யோ நிவேதயேத். எந்த இடமாக இருந்தாலும் ஆச்சாரியரை தண்டமிட்டு சேவித்தல், இன்னும் தன் உடல் பொருள் ஆவியை ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக சிலவற்றை பார்ப்போம். சாந்தோக்கியோபனிஷத்தில் உத்தாலகர் அவர் தன் ஆச்சாரியருக்காக உடலை இழக்க துணிந்தார். கௌசர் என்பவர் மிகவும் பிரயாசைப்பட்டு தாம் சம்பாதித்த பொருள் அனைத்தும் வரதந்து என்ற முனிவருக்கு தந்தார். மூன்றாவது, ஆழ்வான் தன் ஆச்சாரியர் பாஷைக்காரருக்காக தம் கண்களையே இழந்தார். இது இந்த விஷயத்தை பற்றி சுவாமி தேசிகன் தாம் அனுகிரகித்த ரகசிய ரத்னாவளி என்னும் கிரந்தத்தில் இவ்வாறு சொல்கிறார். குரோர் குருதரம் நாஸ்தி குரோரன்யம் ந பாவையேத் குரோர் வார்த்தாம் கதாம் செய்வ குரோர் நாம சதா ஜபேத் குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதிஹி. அதாவது குருவை காட்டிலும் வேறு குரு இல்லை. குரோஹோ அன்யன் ந பாவையேத் இந்த குருவை காட்டிலும் இன்னொரு குருவை நாம் பாவிக்க கூடாது. குரோர் வார்த்தாம் கதாம் செய்வ குரோஹோ கதாம் குருவினுடைய கதை அவருடைய சரித்திரம் மற்றும் அவரோட வார்த்தாம் அவர் உபதேசித்த அனுகிரகித்த விஷயங்களை குரோஹோ நாம குருவின் பெயரையும் சதா ஜபே எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும். குருரேவ பரம்பிரம்ம குருதான் பரபிரம்மா குருரேவ பராகதி அதாவது கதிகின்னு அடைக்கலம். குருதான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கொடுப்பவர். இவ்வாறு ரகசிய ரத்னாவளியில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்திருக்கிறார். இப்பொழுது இன்னொரு விஷயம், ரத்னாபணம் என்று ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அதை எழுதியவர் பிரபலமான காவிய வியாக்கியாதா மல்லிநாதர் அவருடைய குமாரர் குமாரசுவாமி என்பவர் அவர் கூறியிருக்கிறார், தாசியம் ஆச்சாரியருக்கு அடிமையாவது எப்படி அப்படின்றத ஒரு மூணு நாலு இந்த மாதிரி சொல்றாரு. ஆச்சாரியன் பெருமைகளை குறித்து ஸ்லோகம் எழுதுவது, அதாவது நாம் தனியன்னு சொல்றோம்னா இப்போ அதான் அது. ஏகலவியாதிகளைப் போல் விரலோ அல்லது வேற ஏதேனும் குருவுக்கு காணிக்கை தருவது, இந்த ஆச்சாரியனின் சீடன் நான் என்று பலகையிலோ ஓலையிலோ எழுதி கழுத்தில் மாட்டிக்கொள்வது, நாம் பிரச்சாரம் பண்ணாம அதை பார்த்தாலே எதிர வரவா போகோ இந்த சுவாமியோட சிஷ்யர் போல் இருக்கு இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆச்சாரியன் திருநாமத்தை தாங்கி அடியேன் ராமானுஜதாசன் என்று கூறுவதை போல் வைத்துக் கொள்வது. இதில் இரண்டாவதும் மூன்றாவதுமான தாசியம் ராஜச தாமச குணங்களை சேர்ந்தது, அதனால் நாம் அதை அனுஷ்டிப்பதில்லை. தம் மன்னியேத பிதரம் மாதரம் தஸ்மயின திருத்தியே கதமச்சனாக, அந்த ஆச்சாரியரை தந்தையாகவும் தாயாராகவும் நினைக்க வேண்டும். தஸ்மைன துருத்தியேத் எப்பொழுதும் அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செய்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், மகாபாரதத்தில் கர்ணன் பரசுராமரிடம் பிரம்மாஸ்திர வித்தியை தனக்கு உபதேசிக்கும்படி பிரார்த்தித்தான். அவரோ பிராமணர்களுக்கு மாத்திரம் இந்த வித்தியையை கற்பிப்பவர். அவரிடம் தான் பிராமணன் என்று பொய் வார்த்தை சொல்லி அவ்வித்தியையை கற்றான். பின் உண்மை தெரிந்த பின் அவர் அவனை சபித்தார். சாதாரணமா நம்ம சாப்போம்னா எப்படி நினைச்சுப்போம் அப்படின்னா, நீ வீணா போயிடு, நீ ஒண்ணுமில்லாம போயிடு அப்படி இந்த மாதிரிதான் நினைச்சுப்போம். அவர் என்ன அழகா சபிச்சிருக்காரு பார்க்கலாம். இவன் என்ன பண்ண எந்த விதத்துல குரு துரோகம் பண்ணா, பொய் சொல்லி விஷயத்த தான் கற்பிக்க கூடாததை தன்னிடமிருந்து கற்றான். அந்த எந்த வித்தியையை இவன் பொய் சொல்லி கத்துண்டானோ அந்த வித்தியை, இப்ப வித்தியை ஒருத்தன் கத்துக்கிறான் ஒரு ஆச்சாரியர் கிட்டனா அதனோட பலனை உத்தேசித்து தான் கத்துக்கிறது. இப்போ அவர் சாமர்த்தியமாக வேற எதுவும் வேற எந்த விதத்திலும் அவனுக்கு சாபமிடாமல் ஒன்றே ஒன்று செய்தார். சரியான சமயத்தில் உனக்கு இந்த வித்தியை மறந்து போக கடவது, பின்னர் உண்மை தெரிந்த பின் அவர் அவனை சபித்தார். போரிடும் போது முக்கியமான சந்தர்ப்பத்தில் நீ இவ்வித்தியை மறந்து போவாய் என்று, அதாவது மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு எதிராக போரிடும் போது இந்த சாபத்தின் விளைவால் அவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க முடியாமல் போயிற்று. அர்ஜுனன் பேரில் கடைசியில் கர்ணனே அர்ஜுனன் அம்புகளினால் வீழ்ந்தான். குரு துரோகத்தினால் ஏற்பட்ட விளைவு இது. துரோகத்தை பற்றி அருணம் முதல் பிரச்சனத்திலும் வருகிறது. யோ துருஹ்யதி த்ரஷ்யதே ஸ்வர்கால் லோகாத் என்று இப்படியாக கிரந்தம் கிரந்தகர்த்தா ஆச்சாரிய சிஷ்ய பாவம் அவரவர்களுடைய பரஸ்பரம் அவரவர்களுடைய லட்சணங்கள் கடமைகள் இவற்றை கண்டபின் பாசுரங்களுக்கு வருவோம். அதற்கு முன்னால் ஸ்ரீமன் நாதமுனிகள் இயற்றிய சம்ஸ்கிருதம் மற்றும் தமிழ் தனியன்களை பார்ப்போம். முதலில் சம்ஸ்கிருத தனியன் அவிதித விஷயாந்தர சகாரே உபனிஷதாம் உபகான மாத்திர போகா அபிஜ குணவசாத் ததேக சேஷி மதுர கவிர் ஹிருதயே மமாவிரஸ்து. இங்கே மதுரகவி ஆழ்வாரை பற்றியது இது. அதுல முன்பே அமலநாதிபிரான் திருப்பான் ஆழ்வாரை பற்றி சொல்லும் போதே அவரையும் இவரையும் சம்பந்தப்படுத்தின காரணம் என்னவென்றால், விஷயாந்தரத்தில் இருவருக்கும் மனசோ புத்தியோ செல்லவில்லை. அவர் திருவரங்கனின் திவ்ய மங்கள விக்கிரகத்திலேயே ஈடுபட்டிருந்தார். இவர் தனது ஆச்சாரியரிடமே ஈடுபட்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால், இவர் தேவு மற்றறியேன் என்று இறைவனை பற்றிய சிந்தனை கூட இல்லாமல், அந்த இறைவன் என்பவர் வேறு யாரும் அல்லர், தன் ஆச்சாரியரான சடகோபர்தான் என்று வேற யாரை பற்றியும் நினைக்காமல் இருந்ததால், இவர்கள் இரண்டையும் இவர்கள் இருவரையும் சேர்த்து சொல்ல ஆரம்பித்தோம். இங்கே அவிதித விஷயாந்தரகா, வேறொரு விஷயத்திலும் ஈடுபடாத ஷடாரேகே உபனிஷதம். அந்த ஷடாரி நம்மாழ்வார் இருக்காரு, அவரோட திவ்ய சூக்திகளான நான்கு தமிழ் மறைகளை உபகான மாத்திர போகா, இசையுடன் பாடுவதையே தன் போக்கியமாக கருதுபவர். இங்கே போகம் அதாவது அனுபவம், அந்த அனுபவம்ன்றது மாத்திரம். எது மாத்திரம்? இது மாத்திரம்தான் போகம்னா எது மாத்திரம் போகம்னு கேட்டா, உபகானம் சங்கீத ரூபமாக பாடுவதையே தன் போக்கியமாக கருதுபவர். குணவசாத்து, அவரின் குணங்களால் ஈர்க்கப்பட்டு. யாருடைய குணங்களால்? நம்மாழ்வாரின் குணங்களால் ஈர்க்கப்பட்டு. தவேக சேஷி, அவரையே தனக்கு சேஷியாக உடைய. மதுர கவிஹி மம ஹிருதயே ஆவிரஸ்து, அந்த மதுர கவிகள் என் மனதில் தோன்ற வேண்டும். இங்கே இந்த நான்கு பாதங்களில் ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. பாதம் ஒன்றில் தன் மனோவாக்காயங்களை ஆழ்வாரிடத்திலே மதுர கவிகள் செலுத்தினார். இரண்டாவது, ஆழ்வாரின் அருளி செயல்களால் மதுர கவிகள் வாக்கு பயன் பெற்றது. உபகார மாத்திர போகா. பாதம் மூன்று, சேஷத்துவத்திற்கு ஏற்ப ஆழ்வாரின் திருவடிகளில் கைங்கரியம் செய்தல். அபிச்ச குணவசாத்து ததேக சேஷி, ஸ்வரூபதாசியம் குணதாசியம் என்று இரண்டு விதமான தாசியம் உண்டு. இவருக்கு ஸ்வரூபதாசியமும் இருந்திருக்கிறது முதலில், பின்னர் குணதாசியம் என்பது முக்கியமானதால் அந்த அவருடைய குண விசேஷங்களில் ஈடுபட்டு அவ்வாறும் அவர் தன் ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மதுர கவிகள் என்னுடைய மனதில் மதுரையில் மம ஹிருதயே ஆவிஹி அஸ்து ஆவிரஸ்து, என்னுடைய மனதில் தோன்ற வேண்டும். அடுத்தது தமிழ் தனியர், வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் பண்குருகு ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவி ஆழ்வார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். இங்க நம்மாழ்வாரோட குண விசேஷங்களை பத்தி சொல்ற, மொத்தமே விசேஷணங்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட சடகோபன், வேறொன்றும் நான் அறியேன் தேவு மற்றறியேன் வேதம் தமிழ் செய்தவர். யாரு? நம்மாழ்வார். என்ன தமிழ் செய்தார்? நான்கு வேதங்களின் வேதாந்தத்தை தமிழில் அருளினார். மாறன் சடகோபன், மாறன் என்ற வம்சத்தவர். அப்படி இல்லைன்றா இன்னொரு விதமாகவும் மாறன் என்னும் சொல்லுக்கு அர்த்தம் சொல்லலாம். என்னவென்றால், ஏற்கனவே பார்த்தோம், அந்த அவர் மதுரகவியாழ்வார் அவரிடம் கேள்வி கேட்கும் போது, நீர் எப்படி இந்த மாதிரி வந்து எப்படி உயிருடன் இருக்கிறீர், தாயாரின் தாய்ப்பாலை கூட அருந்தாமல் எப்படி இருந்தீர் நீர் அப்படின்றதுக்கு அவர் பதில் சொன்னார். இந்த மாதிரி எனக்கு பகவத் சிந்தனை தான் எப்பவும், அதனால வந்து அதுலேயே நான் இருந்துட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சாதாரணமா எந்த பிறப்பும் குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் தான் முதல் அமுது அந்த குழந்தைக்கு, யாரா இருந்தாலும் சரி. இப்போ இவர் அந்த மாதிரி இல்லாதால அதிலிருந்து மாறியவர் மாறன் இவ்வாறும் பொருள் கொள்ளலாம். இந்த மாறன் என்ற சப்தத்துக்கு மாறன் ஷடகோபன் என்று இரண்டு தனித்தனி பதங்கள் சேர்ந்தது ஷடகோபா அப்படின்னு. ஷடம்ன்றது ஒரு வாயு உடம்புல, அந்த வாயு என்ன பண்ணுமா, குழந்தை பிறக்கிற சமயத்துல ஜனன சமயத்துல அதனோட ஆதிக்கத்தால அதுக்கு அஞ்ஞானத்தை கொடுத்துருமா. இவர் என்ன பண்ணார்னா, அந்த பிறக்கிறதுக்கு முன்னாலேந்தே அந்த வாயுவை எதிர்த்தவர், எதிர்த்தவர்னா அரி, கோபம்னா யார் யார்கிட்ட கோபப்படுவா, நாம ஒருத்தர்கிட்ட கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம எதிரி. அதனால ஷடன்ற வாயுவுக்கு இவர் எதிரி, அதான் ஷட அரி ஷடாரின்னு சொல்றவன். அதான் அது வன் குருகூர் ஏறு, இதெல்லாம் வந்து நம்மாழ்வாருக்கு விசேஷணங்கள். வன் குருகூர் ஏறு, உதா வண்ணுன்னா உதார குணத்தை உடையவர். உதார குணம் என்னன்றது பின்னால வரப்போறதுப்பா, அன்னையாய் அத்தனாய் எல்லாம் வருவேன், அதெல்லாம் பார்க்கலாம். உதாரமானவர் திருக்குருகூரின் சிரேஷ்டரான ஆழ்வார். வன் குருகூர் ஏறு, எங்கள் வாழ்வாம் எங்கள் குலத்திற்கு உய்வளிப்பவர் என்று ஏற்றும் இவ்வாறு போற்றுகிறார். யார் போற்றுகிறார், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை இவ்வாறெல்லாம் போற்றுகிறார், அவருடைய குண விசேஷங்களை புகழ்ந்து பாடுகிறார். மதுரகவியாழ்வாரே அப்படிப்பட்ட மதுரகவியார் எம்மை ஆழ்வார், அவரே அரண், அவரே அரண், எங்களுக்கு சுவாமிகள் எம்மை ஆழ்வார், எங்களை அனுகிரகிப்பவர் அவர்தான் அரண், எங்களோட கதியே அவர். இப்போ கத்தின்னா என்ன அர்த்தம்னா போற வழின்னு அர்த்தம், கதிஹி அப்படின்னா போற வழின்னு அர்த்தம். போற வழி நல்ல வழியா கெட்ட வழியான்னு அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இதுதான் சரியான வழி. என்ன இவ்வளோ தூரம் வந்து ஆச்சாரியர் இந்த பக்தி உள்ளவராக இருந்து பல கிரந்தங்களை இயற்றி பின் வருவோருக்கும் சௌகரியமாக எல்லா அனுகூலமாக எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிற அப்படிப்பட்டவரை வணங்குகின்ற இந்த மதுரகவி ஆழ்வாரே எங்களுக்கு அரண் அப்படின்னா கதி ஆவார் அப்படின்னு சொல்றது.